శ్రీమాధార్య కవితాకి వేదాంతాచార్యవ్యోహమి ఉపవీతి నమోద్భవ్రవంతంఫలం సృజన్నహస్తం శరణాగతాఖరాఖరిణం పతిమీనా తస్మై రామానుజాయ నమఃపరమయోగిరే శ్రుతిస్మృతిసూత్రాణమంతజ్వరమీషమే అఖిలభువనజన్మస్థేమంగాదీయ எல்லா பிரகாரத்தினாலேயும் எத்தனையோ விதமான ஆச்சாரியர்கள் எழுந்திருந்தாலும் பாஷ்யக்காரருக்கு ஸ்ரீமத் ராமாயணோபதேசம் பண்ணி அந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடையதான பூதமான அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்து தத்வாரா ஸ்ரீபாஷ்யமானதான கிரந்தம் இத்தர கிரந்தங்கள் எல்லாவற்றினாலேயும் நம் போல்வாருக்கு திருத்தாளாக இருக்கக்கூடியவாள் இத்தர உபாயங்கள் பத்து உபாயத்தில் கூட்டி போவார். ஆனா நமக்கு தெரியும் பக்தின்னு சொல்றதுக்கு பேவ அழுத்தி சொல்லணும், அதுக்கப்புறமா ஒரு கூட்ட எழுத்துறதே இருக்கு, பல பேருக்கு அதுவே வராதோன்னு இருக்கும். பக்தி சப்தமே வாயில வராதானால் பக்தியை நாம எப்படி உபாயமா ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு பரம காரணிகரான பாஷ்யக்காரர் வேதாதிகள் காட்டி இருக்கக்கூடியதும் தன்னுடைய பூர்வாச்சாரியார்கள் அனுஷ்டித்திருப்பதும் வேத பிரதிகாரித்தமாக இருக்கக்கூடியதான இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை ஒருவேளை அவர் நன்னா பிரகாசத்தை பண்ணினாரானால் அது பிரபத்தி சாஸ்திரமாகவே சொல்லப்படக்கூடியதான ஸ்ரீமந்த ராமாயணத்தை திருவிழா நம்பிகளினுடைய திருவிழிவாரத்தில் அதிகரத்தினர் காரணமாக அமையும். அப்படிப்பட்டதான அந்த சுவாமியினுடையதான திருவள்ளுவாரத்தில் அவருடைய திவ்ய கடாட்சம் பெற்று இருக்கக்கூடியதனால பரம பவித்திரமாய் இருக்கக்கூடியதான இந்த இடத்துல இரண்டொரு வார்த்தை பெருமாளை சேவிக்கிறதுங்கிற வியாதத்தினால இந்த வார்த்தைகளை சொல்லி அடியை கிருதார்த்தனாக ஆக்கிக் கொள்கிறேன். சுவாமி டாக்டர் 15 நிமிஷம் அவர் 12 நிமிஷத்திலேயே முடிச்சிருவார் அப்படின்னு ஒரு 10 பேரை சேர்த்து சிவை வைதிகார சிவை இஷ்டவாட சேர்த்து காலத்துக்கு வரவழைத்து இங்க இருக்கக்கூடியவர் எல்லாரையும் அதுவரைக்கும் உட்கார வைத்து எல்லாருக்கும் திருவாரூர் தேவர் உட்பட இந்த பணமானால் எவ்வளவு கடினமான காரியம் தான் இருக்கு நல்லா தெரியும். பஞ்சாவிடம் அதேவே தாமதமா வரக்கூடியவர்கள் இங்க அவரை போன் பண்ணிட்டார். ஆனால் இது எல்லாமே எவ்வளவு கடினமான காரியங்கிறதுனால ரங்கநாதர் சாய்க்கார் மாதிரி 12 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துல அங்கே முக்கியமே அடுத்த வாழ்க்கை கையை கொடுக்கலாம். அடியனுக்கு மிக்க இளைஞலையும் அப்படிங்கிறதான பாசுரத்தினுடையதான தாத்பரியம் அதை சொல்லணும். இந்த 1000 பாசுரங்கள் திருவாரூரியினுடையதான பாசுரங்களினுடைய பரணகாலம் என்ன அப்படின்னு சொல்லணுமானால் பெருமாளை போய் பிடித்துக் கொள்ளுவோம் அப்படிங்கிறதுதான். ஆனால் பெருமாளை பிடிச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியறது, அதை எப்படி பிடிச்சுக்கணும்னு எனக்கு தெரியலையேங்க. எதை உபாயமாக பற்றி கொண்டு அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அப்ப சுவாமி தன்னுடையதான கிரந்தத்திலேயே சுவாமி தேசிகன் காய்க்கிற பொழுது இந்த திருவாரூரியினுடையதான மொத்த சாரமே என்ன அப்படின்னா தேவ ஸ்ரீமான் விஸ்வசித்தே கரண அமைதிவதம் ஏகமர்த்தம் சஹஸ்ரே. ஏகமர்த்தம் நம்ம விஜிதா கைக்கிற ஏகசப்தத்துக்கு தனி ஒன்றுன்னுதான் அர்த்தம் வச்சுக்கணும், ஒண்ணுன்னு அர்த்தம் வச்சுக்க மாட்டோம், சங்கியா அர்த்தம் வச்சுக்க மாட்டோம், தனி ஒன்றுன்னு அர்த்தம். பிரம்மாண்டு ஒருத்தன் தான், பிரம்மன் ஏகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒன்றுதான் இருக்கு மற்றது இல்லைங்கிறதான அர்த்தம் அல்ல. ஏன்னா அவன் தத்துவத்திரயம் கொண்டான். அந்த ஏக சப்தத்துக்கு ஒன்றுங்கிறதான சங்கியாபரமான அர்த்தத்தை கொள்ளாமல் ஒப்புயர்பட்டது ஒப்பாரும் நிசாரும் இல்லாததுங்கிறதான தனித்தது தனி ஒருவனானதுங்கிறதான அர்த்தம் கொள்றோம். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய கண்டத்துல வதந்து ஏகம் அர்த்தம் சகஸ்ர தன்னுடையதான சகஸ்ர பாதுரங்களாலேயும் ஒரு அர்த்தத்தை சொல்ற, ஒப்புயர்பட்டதான ஒரு அர்த்தத்தை சொல்ற, சாரபூதமான ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார் ஆழ்வார். அந்த அர்த்தம் என்னன்னா தேவ ஸ்ரீமான் சதிர்பேகே கரணம், பரமாத்மாவானவன் சிவபக்தியான ஸ்ரீமன் நாராயணனே தன்னை அடைவதற்கான ஒரே உபாயமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப பகவானை பற்றுவோள் அப்படின்னா எப்படி பற்ற வேண்டும் அப்படின்னா அவன் மூலமாகத்தான் பற்ற வேண்டும். அவனே அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிற மாதிரி நாம நடந்துக்கிறோம். அந்த மாதிரி நடந்துட்டானால் இவனை நாம் கலைத்தேமிப்போம்னு அவனுடைய திருவுள்ளத்திலே அபிப்பிராயம் தோன்றும். அந்த அபிப்பிராயத்தை ஏற்படுத்துற மாதிரி நாம் பண்ணணும். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஆயிரம் பாதகங்களுக்கும் அர்த்தத்தை இந்த அடியில காண்பிக்கிறார். தேவாக ஸ்ரீமானான தேவாக ஸ்வசித்தி அதற்கு அவனே காரணம். இப்ப இந்த ஆயிரம் பாதகங்களினுடையதான தாரம் இதுன்னு சொன்னா இதுல அடையப்பட வேண்டியது எது அப்படின்னா பெருமாளையதான் அடையப்பட வேண்டியவர். அவன் யாருன்னா ஸ்ரீமானான பெருமாள். வேற யாரையும் நாம பெருமாள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அவன் அதனுடைய பரம பிராப்தியமான பலம் என்னன்னா ஸ்வசித்தி. அவனே அடைந்தல், அவனுக்கே போய் நித்திய கைங்கரியம் பண்ணுவேன். இதனுடைய வியாக்கியானம் தான் மற்றதெல்லாம் யார் இப்போ தேவாக ஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணம். இதுல பிராப்தியமானது தேவ ஸ்ரீமான்கிறது. பலம் என்னன்னா அந்த பிராப்தியினால் நாம பெறப்படக்கூடிய பலம் என்னன்னா ஸ்வசித்தி. எங்கெருமானை போய் பற்றுகை அடைகள் அப்படிங்கிறது. அதுக்கு உபாயம் என்னன்னா கரணம். அவனே தான் கரணம், தேவையேவ கரணம், தேவையேவ ஸ்ரீமான், தேவையேவ சுசப்த வாக்கியம் அந்த இடத்துல. அப்ப எங்கெருமானாகியவன் தன்னை அடைந்தல் அப்படிங்கிறதான பலனுக்கு தானே காரணமாக இருக்கிறான், தானே உபாய ஸ்தானத்திலேயும் இருக்கிறான்ங்கிறது இந்த கண்டத்தினால ஆகும். இதனுடைய விஷயம்தான் அடிய சொல்ல வேண்டியதான உபன்யாச விஷயம். இந்த ஆயிரம் பாதகங்களினுடைய தாரம் என்னன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் தான் சுவாமி இந்த ஆயிரம் பாதகங்களாலேயும் காட்டப்பட்டுள்ளது. எந்த அஞ்சு விஷயம்னா நாம் சித்தாந்தத்திலே எதை அர்த்த பஞ்சகம்னு சொல்றோமோ அந்த விஷயங்கள் தான். என்ன அர்த்த பஞ்சகம், எந்த ஐந்து அர்த்தங்கள் அப்படின்னா முதல் விஷயம் பெருமாளையெல்லாம் அடையப்படக்கூடியவர் அப்படின்னு பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனா பிராப்தியுபாயம் பலம் செய்த ததா பிராப்தி நிரோதிக. இந்த ஐந்து தான் இத்தனை ஆயிரம் பாதகங்களினுடைய பரமசாரமும் இதுதான். என்னென்ன அடையப்பட வேண்டியவன் சாற்றா சிவபக்தியானதான எழுந்தேவான். அதை காண்பிக்கிறது தான் நிக்க இறை நிலையும் நெய்யா உயிர் நிலையும் இதுதான் அடைய சொல்ல வேண்டியதான பாடல்கள். அந்த அந்த கல்வியில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால அதை அதை சொன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடும். அதனால அதை கொடுக்க சொல்லல. ஆனா இந்த மிக்க இளைஞரையும் அப்படிங்கிற அந்த கணியனை மக்கள் அனுகிரகிக்கலான ஒரு கணியன். அந்த கணியன் ஆயிரம் பாதகங்களினுடைய தாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருவாயுமொழி காட்டா சகசிரத்தினாலே அப்படின்னா மிக்க இறை நிலை உத்ருஷ்டமானதான எந்த எந்தெருமான் உண்டோ அவனுடையதான தன்மை நிலை மிக்க இறை நிலை. அப்போ எந்தெருமான் விஷயமாக என்னென்ன சொல்லியிருக்கு இந்த பாடத்துலன்னு நாம கேட்டா எத்தனை அதிகாரிகள் எல்லாம் இருக்கா எந்தெருமான் விஷயத்துல என்னென்ன சொல்லலன்னு அவன் எடுத்து கேட்பான். எந்தெருமான தவிர வேற என்ன அங்க சொல்லி இருக்காள், எந்தெருமானுடைய லாபத்தை தவிர வேற என்ன அங்க சொல்லி இருக்காள். ஒருவேளை தான் ஏதோ கதறுறான் அப்படின்னா எந்தெருமான இன்னும் கூடவில்லையேன்னு கதறுறான். ஏதோ வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னால் கலைவாய் துன்பம் கலையாக வழிவாய் அப்படின்னா யார பார்த்து சொல்றாரு, எந்தெருமான பார்த்து சொல்றாரு. நேரடியா பூஷணாதிகளாக விசேஷ சிவப்பதியாக இருக்கக்கூடியவர்கள் அவையா சொல்றாரு. அப்போ பகவத் வெதிரிக்கமான ஒரு விஷயம் அந்த சொல்லப்பட்டிருந்தால்தானே மற்ற விஷயத்திலேயேதான் அவர் கால் பாய்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த காரணத்தினால மிக்க இலை நிலை முழுக்க முழுக்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் முதல் திருவாய்மொழியில முதல் பதமே உயர்வல உயர்நிலை அப்படிங்கிறதான பாத்திரமே அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லாததான தன்மையை கொண்டவர்னு சொன்னா ஒருத்தர் வசதின்னு சொன்னா அவர் மாதிரி இன்னொருத்தர் வசத்தின்னு சொல்லலாம். இல்ல இந்த விஷயத்துல இதை காட்டி இன்னொருத்தர் வசத்தின்னு சொல்லலாம். ஆனா நம்ம பெருமாள் மிக்க இல்லை அவர் எப்படிப்பட்டவர்னால் அருவாளர் உயர்வானவர்னு சொல்லிட்டா உடனே யாராவது ஒருத்தர் சம்பாதிக்கிறது போட்டு நீ உயர்வானவன் இன்னொருத்தர் சொல்லிட்டு வரோம்னு பயம். அதனால உயர்வு அந்த மாதிரி அவனுக்கு மேல ஒருத்தர் சொல்ல மாட்டான் அந்த உயர்வு கொண்டவன் தான். இப்ப இது சாட்சியா எந்தமான வார்த்தையாலே சொல்லப்பட்டதாக ஆகிறது. அப்ப அந்த திருவாய்மொழி முழுக்கவுமே அந்த பத்து பாதகங்கள் முழுக்கவுமே அவனுடையதான எந்தெந்தெந்த விதமானதான பரமாத்ம லட்சணங்கள் உண்டோ அத்தனை விஷயத்தை தான் சொல்லிட்டு அந்த திருவாய்மொழி முழுக்கவுமே திருவாய்மொழி ஆயிரமும் அதான் சொல்லாது. ஆனா இந்த பத்து பாதகமும் அவனுடைய விஷயத்தை சொல்லி அவனுடைய குணங்களை சொல்லி அவன் சர்வவேத பிரதிபாத்திய சுடர்மிகு சுருதியுள் அப்படிங்கிறதுக்கு உள்ளாங்க அச்சாரத்துல பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரமாணங்களை காண்பிக்கிறார். அப்படி சர்வ சுருதி பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் அதுதான் மிக்க இறைநிலை. அவனுக்கு இருக்கக்கூடியதான பஞ்ச அவஸ்தைகள் கந்தையாமி கருத்துகிறான பஞ்ச அவஸ்தைகள் என்ன இது எல்லாவற்றையும் அடையே மனத்துள்ளார். இந்த மாதிரியான பாத்திரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பார்த்தா எம்பெருமானுடையதான தன்மைகளை காண்பிக்கிறார் மிக்க இறைநிலை. அடுத்தது மெய்யான் உயிர்நிலை. மெய்யான் உயிர்நிலை அப்படின்னா மிக மெய்யானதான உயிர்நிலைங்கிறது. இதுல ஜீவாத்மானுடைய சுரூபம் சொல்லப்படுறது. பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மன ஆனார் அடைய வேண்டியவன். அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் சேஷபூதன். அவன் அடைய வேண்டியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே நித்திய கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அவனே எல்லாம் அவனையே அங்கி இருக்கக்கூடியவன்கள். இப்போ இத்தனை பாத்திரங்களையும் ஆராயப்படுகிற தேவிக்கத்து உச்சியில் இருங்கோள் அப்படின்னு காண்பித்தார். அந்த அந்த மதங்கள் அந்த பண்புகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆழ்வார் தன்னுடைய மனசு பாய்க்கிறார் அப்படின்னா எப்படியாதான் ஒரு நம்மளுடையதான ஸ்தானத்துல இருந்து அர்ஜுன மகத்தால கேள்விகள் எல்லாம் கேட்டு அவருக்கு உபதேசம் பண்ற மாதிரி எம்பெருமான் பண்ணாலும் அந்த மாதிரி எத்தை சென்று அத்தை சென்று அம்பேத்கருக்கு சொல்லி இருக்கக்கூடிய அளவுக்கு மகாஜியாதியா ஞானவான அழுவா தன்னுடைய மனதுக்கு உபதேசம் பண்ணிக்கணும் என்ன அப்படி இல்லை. இல்லையா இந்த பிரகதி மண்டலமான துக்கங்களே ஆட்பட்டிருக்கிறேன் அவருக்கு என்ன பிரகதி மண்டல துக்கம் இருந்தது இது அவருக்கு இல்ல. அப்ப அவர் சொல்றது எல்லாமே தன்மையை அதிகரித்து லோகோபகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ அது பிராப்தாவாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு சொல்லப்பட்ட உபதேசம் நீ அடைய வேண்டியது வீடு அப்படிங்கிறது இரண்டாவது திருவாய்மொழியில சொல்லி அது மாதிரி எப்படி பெருமாள் அடையணும்னா கிழவர்கள் இளமை ஒழிவில் காலம் எல்லாமே இந்த பெருமாள் விஷயத்திலேயும் இது எல்லாம் அவை பற்றும்போன்னு சொன்னது நமக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான மெய்யான் உயிர்நிலை. மெய்யாங்கிறதான சப்தம் நம்மளுடைய சித்தாந்தத்தை தத்துவத்திலையும் இருக்கிற காரணத்தினால எம்பெருமான தவிர்க்க அவனை அடைய வேண்டியவனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராப்தாக்களாக நாம் இருக்கோமோ நாம சத்தியம். இந்த ஜக சத்தியமானது அதாவது அத்வைதிகள் அது பொய்யான சத்தியம் சத்தியம் போன்ற சத்தியம் தான் சொல்லுவா நமக்கு எல்லாம் எல்லாமே சத்தியம். அப்படி இந்த மைக்கும் சத்தியமானது சொல்லக்கூடிய அதேவும் சத்தியமானதும் கேட்கக்கூடிய நீங்களும் இருக்கிறீர்கள் எந்தமான பேதமும் கிடையாது. அல்ல அவன் அடையப்பட வேண்டியவனாக எம்பெருமான் நம்மளே. அப்போ அந்த இடத்துல மெய்யான உயிர்நிலை சத்தியமாக இருக்கக்கூடிய இதுவும் சர்வம் அந்த கருத்தம் வேதம் எங்க காண்பித்தாலும் உலகவர்த்தியாக இருக்கக்கூடியதான இந்த லோகத்துக்கு காண்பிக்கிறதுனா இருக்கிறதுதான் இருக்குன்னு காண்பிக்கும். அப்போ அந்த மெய்யான உயிர்நிலைங்கிறதுனால அந்த அத்வைதத்துக்கு வெதிரிக்கமாய் தத்துவத்துறை கட்டமாக இருந்தாலும் நம்முடைய சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய சத்தியமாக தான் இந்த ஜீவாத்மாவும் மெய்யான உயிர்நிலையும் தக்க நெறியும் மொத்தமா பக்தியோகத்தை காண்பித்து நமக்கெல்லாம் அது தெளிவராதுங்கிற காரணத்தினால எம்பெருமானுடையதான திருவடிகளை பற்றிக் கொள்ளுதல் அப்படின்னு உன் அறிக்கையை அமர்ந்து புரிந்தேனேங்கிறதுனால பிரபத்தி இந்த பிரமாணத்துல அவர் காண்பிக்கக்கூடியதும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசிரியர் சுவாமி நீ காட்டால நான் படிக்கிறா எழுந்து இதெல்லாம் பண்றோம்னா இந்த மாதிரி எங்கே இருக்கிறாங்களோ ஏன் இருக்க முடியல அப்படின்னு அதனால சுவாமி இந்த பிரகதி மண்டலத்துல இருக்கக்கூடியதான துக்கங்கள் நம்மளை ஆக்கிரகிக்கிறது இருக்கிறது. நாளைக்கு அவ்வளவு சீக்கிரமா கடவுள் சீக்கிரம் பட்டுக்கிறோம், மற்ற நாள் அவ்வளவு சீக்கிரம் பட்டது அவ்வளவு சீக்கிரம் வேண்டுக்கிறோமா அப்படிங்கிறது. ஏன்னா பிராகிருத்திகமாக இருக்கக்கூடியதான இந்த பந்தம் நம்ம அதுல கட்டுப்படுத்துறது. அதுக்கு ஆழ்வாய் எத்தனை இடங்கள்ல காண்பிக்கிறார், ஒரு ஒரு திருவாய்மொழி முழுக்க முழுக்க இந்த அறிவர்கள் எனக்கு பண்ணக்கூடியதான இந்த பஞ்ச இந்திரியங்களாலேதான சத்ருக்கள் எனக்கு பண்ணக்கூடியதான துக்கங்கள் என்னை அவர்கள் எல்லாம் கழுவர்கள் அப்படிங்கிறார். எத்தனை பதிகங்களை எத்தனை பாசுரங்கள்ல காண்பிக்கிறார், நாம் கண்ணிருக்கு சுகமா இருக்கோம்னு சொன்னார். ஆழ்வார் கண்ணிருக்கு பெருமாளை தவிர மற்ற விஷயங்கள்ல போய் துக்கப்படுறதே கேட்கிறார். இப்படி அறிவர்களாலேதான சத்ருக்களாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே சத்தியத்தீஷ்டமான விஷயங்களிலே எல்லாம் விஷயங்களே மனசு போகிறதுனால அவைகளாலே இழுக்கப்பட்டவனாய் நான் கட்டப்படுகிறேன் அத்தனை பாத்திரங்கள்ல காண்பித்தார். அதில் அந்த மாதிரி சில பாத்திரங்களையும் எடுத்துனாங்க. ஆனா பக்கத்தை இந்த சுவாமி எடுத்துட்டு அரியல் அந்த பாத்திரங்களை சொல்லக்கு கூட நமக்கு நடுகிறது. அதுக்கப்புறமா கடையாறு தொட்டியம் வாழ்வு இதுல பரம போக்கியம் என்ன, பரம போக்கியம் நமக்கு என்ன, வாழ்வுங்கிறது என்ன, இங்க வாழ்தான் வாழ்வு அப்படின்னா பிரபத்தி பண்ணவாலதான் இன்னைக்குதான் நம்மளுக்கு மிருத்தும் பிரியமிவ அதிர்ச்சியும் அபேட்சேன்னா. ஏன்னா அங்க போய் எந்தமானுக்கு எந்த விதமானதான பந்தமும் இல்லாததான கைங்கரியத்தை பண்ணணுங்கிற காரணத்தினாலயா, அதனால அவனுக்கே அவனையே அண்டி இருந்து அவனுக்காகவே பண்ணக்கூடியதான எந்த ஒரு கைங்கரியமும் அவனுக்கே நித்திய கைங்கரியம் பண்ணுகை. அதுதான் என் அமாவாரத்து இருந்தா என்று காண்பிக்கிற கழிப்பும் கவர்வும் அப்படிங்கிறதான பாகுரத்திலேயும் இப்படி எம்பெருமானுடைய குணங்களால் இரு அமிர்தத்தை குதிக்கிற ஆழ்வார் இந்த அமிர்தத்தை என்று நித்திய சூரியனோட கலந்து அனுபவிப்போமோன்னு கேட்கிறாருன்னு காண்பிக்கிறார். இப்படி எந்த இடத்துல தொட்டாலும் கருத்து இனிமையா இருக்கு மாதிரி இந்த எந்த பாகுரத்துல எடுத்தாலும் அதுல இந்த அருகையுமே நம்ம பார்க்க முடியும். இந்த ஐந்து விஷயங்கள் தான் சாரபூத்தமானதான இந்த திருவாய் மொழியினுடையதான அர்த்தங்கள் அப்படிங்கிறத காண்பித்தார். அந்த திருவாய் மொழியினுடையதான எந்த நுனியிலையும் எம்பெருமானுடைய குணங்களையும் அவன் பிராப்திங்கிறதுனால பிராப்தாவாக நம்மளுடையதான தன்மையையும் அவனை அடைய விடாமல் இருக்கக்கூடிய பிரகதி மண்டலத்தினுடையதான முகங்களையும் அது வாழ்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அந்த பரம பௌக்கியமானதான எம்பெருமானத்தை நிஜ கைத்தறியம் பண்ணி பல்லாண்டே பல்லாண்டு பாடி இருக்கின்றதையும் நிச்சயமாக இந்த தத்துவங்களையும் அர்த்தங்களையும் நானும் அவசியமாக அனுபவிக்க முடியுங்கிற சொல்லி எதாகாலம் உண்டாக நடந்து கொண்டு கல்யாண விசாரிக்கே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.